अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् परमगुरुभ्यो नमः, अस्मत् सर्वगुरुभ्यो नमः। पशमितकलिदोषां प्रत्यभोगानुबन्धां समदिलगुणजातां सम्यगाचारयुक्तां श्रितजनबहुमान्यां श्रेयसीं वेङ्कटाद्रौ प्रियं विजयनित्यं श्रीनिवासत्वमेव। भगवद्भागवताड् आचार्याणि अनुग्रहताले दयाचितकम्ब புதுகிரந்தம் உபன்யாசம் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப சத்தியா கேட்டுன்னு வரணும். யாதவாபியன் நாளாக இருந்தனால இதை அடுத்த சதவீதம் இது விண்ணப்பிச்சிருந்தேன். எல்லாம் ரொம்ப சத்தியா கேட்கறவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரமாச்சு, கீதா பாஷ்யம், சோத்திரத்த பாஷ்யம், இப்படி நிறைய அனுபவிச்சுங்க. நீங்களே ஞானவான்களாகவும் ஞானவத்திகளாகவும் ஆகிட்டுங்க. அந்த அனுபவத்தினாலே உங்களுக்கு ரசங்கள் நல்லா இருக்கும். தயா சதகம் இந்த சப்ஜெக்ட் இனிமே ஆரம்பிக்கும். 108 ஸ்லோகம். தயா என்பது பெருமாளுக்கு ஒரு பிராட்டியாகவே தேசிய அனுபவிக்கிறார். தயான்றது ஒரு கருணை, அதை பற்றி தயா சதகம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கி ஜெயஸ்ரீ ஆச்சாரியர் திருமதி பெருமாள் சீனிவாசன் அங்கீகரித்தாலே அவதரித்தார். அவர் மணியை தாயாரில் ஒழுங்கை சொல்லி வாயாக 12 வருஷம் கர்ப்பம் இருந்தார். இதிலிருந்தே அவர் மையமும் தெரியும். யானை 12 வருஷம் கர்ப்பம் தரிக்க ஒண்ணுவா, ராகுடைய தாயார் 12 வருஷம் கர்ப்பம் தரிச்சிருந்தான். பாகவதங்களில் பாரதாவில் அஸ்மகன்ற ராஜா 12 வருஷம் தாயார் 12 வருஷம் கர்ப்பம் தரிச்சிருந்தான். இது விசேஷமான ஒரு அனுகிரகம். அவருடைய புள்ளாதுடைய ஒரு அம்மான் மாமாவனாலே எல்லாரும் அப்போ அக்ஷராபியாசத்தை ஆரம்பித்து உபநயானாதிகள் பஞ்சதமஸ்காரங்கள் கிரந்தங்கள் எல்லாம் அனுகிரகித்தார். மாமா கிட்டையும் கிடைச்சது. மாசுலாசு சகலாக்களாக அப்படி காலட்சேபம், நடாவது பெருமாள்கிட்ட காலட்சேபம், தேவாதிராஜன் சந்தில் காஞ்சிபுரத்தில் அவர்கிட்ட அப்புள்ளா காலட்சேபத்தில் ஏழுந்தார். ஒரு நாள் மூலமான தேசிகன் ஆட்சியம் போகிறார். மூலமானை ஆச்சாரிய சேவிக்க வைக்கலாம். அப்போ காலட்சேபம் சாதிச்சிருந்தார், சேவிக்க சொன்னார். தேசியம் சேவிக்கிறார், அப்படிலாம் சேவிக்கிறார். அவர் தேஜஸை பார்த்த உடனே அப்படியே விஸ்மயம் வரா, எல்லாரும் ஆச்சரியப்படுறார். அதனால விட்ட இடம் தெரியல. உடனே தேசிகன் அந்த 5 வயசுல இந்த இடம் சாதிச்சிருந்தேன், சாதிச்சிருந்ததுன்னு சொல்லி எடுத்து கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம். நடாவதுரமாடு தேவாதிராஜன் சிறப்பிக்கு பாத்திரமானவர். ஒரு சமயம் சுட சுட பால் அபிஷேகம் பண்ணி கொண்டு போனார் பட்டர். நிறுத்தியவர் எவ்வளவு சுட சுட பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றியே, உபச்சாரமும் நம்ம உபச்சாரமா பண்ணணும். பெருமாள் சர்வசக்தன் அதுவே நமக்கு திட்டமா எப்படியோ அதான் அப்படி உபச்சாரம் பண்ணணும் சொல்லி ஆத்தி விசிறியால் ஆத்தி அவரை அபிஷேகம் பண்ண சொன்னார். எங்க அம்மாவா நீர் நான் பெருமாள், அதனால நடாது ராமாடு பாசி வரது கொடுத்துரு. உடனே எடுத்து கொடுத்த உடனே தேசிகன் எடுத்து கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஆச்சாரியருக்கு பிரதிஷ்டாபித வேதாந்த பகிர்கிருத்த பகிர்முக மதா அப்படி சொல்லி பூரி கல்யாண பாதம் ஆசீர்வாதம் பண்ணார். அப்படி ஆச்சாரியிட்ட 5 வயசுலேயே ஆசிரியம் பண்ணி 20 வயசுக்குள்ள எல்லாத்தையும் எல்லா விதையும் முடிச்சுட்டார். வேதம் வேதாந்தங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு இவர் காலட்சேபம் சொல்ல ஆரம்பிச்சார். ஸ்ரீபாஷ்யமே 20 வருஷம் சொல்லிருக்காரு. அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட நடாதுர மாசனே சொன்னோம். சாட்சாத் பகவத் ராமாஜி நாயகர் சித்தாந்த பிரதிஷ்டாபகா, சித்தாந்த பிரதிஷ்டாக வந்தாரா. அதனால வரதாச்சாரியன் சொல்லக்கூடிய இவருடைய மாமா. அப்புறம் இன்னொரு வரதாச்சாரியனுடைய நடாதுர அம்மா அந்த அப்படியே வந்து ராமானுஜர் இவாளை அலங்கரம் பெற்றவர் அப்படி சொல்லி அவர் தேசிய மங்களத்தை அனுபவிக்கிற குமார வரதாச்சாரியின் அவர் பிள்ளை. இதை நம்ம இன்னைக்கு அனுசந்திக்கிறோம். வெங்கடேஜாவதாரோயம் தத்யந்தாம் சோதவா பவேதி இதிந்தாம் சோதவேத்யேவம் இதற்கியாஸ்து மங்களம். இவர் யாருடைய அம்சம்? குமார வரதாச்சார். அவர் புள்ளியே சொன்னா பொய்யா இருக்குமா? எல்லாரும் வெங்கடேஷ் அவதாரோயம் மணியை சாப்பிடுன்னு ஆனால்தான் அவதரிச்சார். அதனாலே அதே மணி கிடையாது அந்த இடத்துல சீனிவாசன் கிட்ட சன்னதியில. அதனால எல்லாரும் வெங்கடேஷ் அவதாரம் சாக்ஷாத் சீனிவாசன் அவதாரம். சத்கண்டாம்ச அதவா சீனிவாச அவதாரம் சொல்றதா? மணி அவனுக்கு சொன்னாலே அதனால பிறந்தாரு மணியுடைய அவதாரம். சீனிவாச மணி அவதாரம் சொல்றதா? ராமாஜி அவதாரம் சொல்றதா? விஸ்மிக்கிறார்கள் வெங்கடேஷ அவதாரமா ராமானுஜரா சொல்ற மணியா சுவாமி வாக்கே சங்கர் சூரியத்துல என்ன சொல்றார்? பித்ராசினி விபுத வைரி வருசினாம் பத்மாசனேன பரிசார விதோ பிரயுக்தா. உபச்சாரத்துல இதுக்கு எந்த தூப தீபங்கள் மாதிரி மணி சேவிக்கிறது உபச்சாரம். அந்த மணியுடைய சுவாவம் என்னன்னா மணி சேவிச்ச உடனே பெருமாள் ஏற்படுத்த ஒரு பக்கம் ராட்சசெல்லாம் ஓடி போடுவான். அப்படி நெடுங்குவான் மணி சேவிச்சா. பித்ராசினி விபுத வைரி வரும் உச்சினான் பத்மாசனேன பரிசார விதோப்பிரயுக்தான். அதனால ஜனங்கள்ல தேசிய சொல்றாரு ஜனங்கள்லாம் அதனால்தான் என மணியுடைய அவதாரம் சொல்றா. உத்ரேட்சதே பொதுஜனேகி உபபத்தி பூமுனா கண்டாகரேகே கண்டாகரேகே சிவஞ்சேஷ்ட இது அப்பநீதி கண்டதான் அவதாரம் பண்ணி சொல்றேன். சரி சங்கரசுரத்து சொல்லிட்டார் தேசிகன் கண்டாவதாரம் அப்படின்னு. அசோ ஜென்மாந்திரே ராஜன் தையாந்த பிரவர்த்தகா பிரம்மாண்ட புராணமே எழுதிருக்கு. போன ஜென்மத்தில் கிருஷ்ணன் ஒரு பேரோட இருந்தார். அப்பவே பிரம்மாண்ட புராணம் பின்னாடி வர போறார். சித்தாந்த படத்தை பண்ண போறார். அப்படியே பிரம்மாண்ட படத்துலயே பிறக்க போற விசாந்தங்கள் சொல்லு. கலகுயுகே மகா அநேகா ரிஷிஹி கண்டாம்ச கௌஹரேகி. பிரம்மாண்ட படத்துல கலியுகத்துல ஒரு மகான் வர போறார், அவதரிக்க போறார். பெருமாளின் கண்ட அவதாரம் கண்டத்தில் அம்சமா அவதரிக்க போறார். தவக்கொருவன்னி கிரௌதஸ்பின்னி அது தபஸ் பண்ண போறார். திருவேதி தபஸ் பண்ணார் இல்லையா? பெருமாண்ட படம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதே அஸ்வத்த மரத்துல அரசவர்த்தங்க ஔஷத கையில திருவேதி தபஸ் பண்ணார் அல்ல ஆகியவர் பிரத்யமானார். சத்ராபி பகவான் விஷ்ணு வாஜிபக்தரா வாஜிகிரீவ சனாதன ஹரிகிரீவனே பிரத்யமானார். அதனால பெருநாடி கிருதயுகத்துல என்னென்ன தர்மங்கள்லோ அதெல்லாம் நன்றி காமிக்க போற அப்படின்னு சொல்லி எவ்வளவு மகிமைகள் எவ்வளவு மகிழ்ச்சி காமிச்சார். திருத்தாரில் பிதிர்ஷ்டார்த்தம் நிமித்திரக்காரர் ஏற்பாடு பண்ணது. அப்பவே பொறாமையெல்லாம் இருந்தது. நிமித்திரக்காரர் தடுத்துட்டான். பொறாமைக்காரெல்லாம் சாப்பிட்டாமே வரலையே வரலையே பார்க்கறேன் சாப்பிட்டாமே நாயே. உடனே கோவில் தேவர் பெருமாள் கோவில் மூணு சேர்த்த பெருமாளும் வந்து பிராமணால வந்து நிமித்திரம் வந்து சாப்பிட்டு பூர்த்தி பண்ணான். பாஷிகார் பாஷிகாரருடைய திசையில அவர் கிரந்தங்கள்லாம் பகர்த்தி வச்சார். எவ்வளவோ பண்ணிருக்கார். பாம்பாட்டி போட்டி போட்டான். பாம்பாட்டி ஏவி விட்டான் தேசிகன் மேலே. அவர் கருட தண்டகன் சொன்னான். கருட பஞ்சாசிரம் சொல்லிருக்கேன். உடனே பாம்பெல்லாம் ஓடி போச்சு. அவன் ஐயோ என் பழுப்பு போச்சு காலில் விழுந்தான். சரி பாம்பை திருப்பி வர வச்சு கொடுத்த. எவ்வளோ கதை அவ்வளோ மகாநல்யம். சீனிவாசி அவதாரம் கண்டையுடைய அவதாரம் பாஷிகாருடைய அவதாரம். ஒரு வயிற்றுல ஒரு மாயாவி மந்திரவாதி வயிற்றுல நீர் ஏற்றிட்டான். உபாதி ஜாஸ்தியாச்சு. பார்த்தா இது மாயாவடி வேலை தெரிஞ்சு பக்கத்துல கம்பத்தாறு நகரத்துல கேட்டார். இவர் வயசுல இருந்துச்சாலும் அந்த கம்பத்து போய் வடி சர்வதந்திர சுதந்திரான் விருதம் கொடுத்தா. ஒரு சிற்பி போட்டிக்கு வந்தான். நீதான் சர்வதந்திர சுதந்திரா அப்படின்னா நான் பீட்டம் பண்றேன் இல்ல நீ விக்கிரம் பண்ண நீ விக்கிரம் பண்ண நான் பீட்டம் பண்றேன் பொருத்தம் சரியாக பார்க்கணும். அவன் பீட்டம் பண்ணா தேசிய விக்கிரம் பண்ணார். போது ரத்தம் வந்து சரியாயிட இடிச்ச ரத்தம் வரும் போது பொம்பையில தப்பு. அப்புறம் அபராத சாபம் பண்ணினான். சர்வதந்திர சொல்றேன் எல்லாமே தெரியவான கடல் கட்டுற ஓட்ட ஓட்ட கோணக்கடலாம் எடுத்து கொடுத்தான் கட்டுன்னு. அந்த கோணக்கடல் வேதாந்த தேசிகர் அப்படின்னு பெருமான ரங்கநாதனும் பிராட்டிய பேர் கொடுத்தார். வேதாந்த தேசிகர் வினிவேஷவாதம் பாதுகாத்த ஒரு கிராமத்தில் பெரிய மகிமையெல்லாம் உண்டு. கிதம்பரம் பாஷிகாரருடைய கடந்த வயசுல பாகவதாரம் போய் கேட்கிறார், அனுகிரம் போனோம் நல்வாரத்தை சொல்லணும்னு கேட்கிறான் பாஷிகார. அவ சொன்னார், வயசாகி போயிருக்கு, எனக்கு கொங்கு பிராட்டின்னு இருக்கா ஒரு பாகவதி, அவள்கிட்ட போங்கோ அப்படின்ட்டு பாஷிகார் சொல்லிட்டாரு. கொங்கு பிராட்டிட்டு போறான், அவள் வாங்குவோம் அவள் அங்கே பார்த்து சேர்த்து அவளை உட்கார வைக்கிறான். எல்லாரையும் நல்லா விரிச்சா, முதல்ல உள்ள போறான், தலையை முடிச்சிருந்தான், மூணு கயிறு கொண்டு வந்தான், சிகப்பு வெள்ள அதால பிடிச்சிருந்தான். இதான் சமாச்சாரம். இதம் பிரதம சம்பவத்தை குபதிஜார கோலங்கஷாக வேதத்தை விருத்தமாக பாஷண்டிகள்லாம் இத்தனை மதங்கள்லாம் வந்து மதத்தை கலக்குவா, அதான் தலை வச்சிருந்தா முதல்ல. அந்த பாஷிகார வந்து அதெல்லாம் ஸ்தாபனம் பண்ணுவார், அவெல்லாம் எதிர்த்து. அதனால காவிய நேரமான ஒரு கையினால முடிச்சு போட்டான். இப்ப வேதத்துக்கு நல்லா முடிச்சு போட்டாச்சு, காப்பாத்தியாச்சு. வெள்ளையாரத்தை ஒரு முடிச்சு போட்டான். ராமாதேவர் கிரகஸ்தாசன தேசிய சொல்லி சம்பிரதாயத்தை பண்ணுவார் அடையாளமா காமிச்சிருந்தான். கொங்கு பிராட்சி சிறந்தன சரஸ்வதி சிவரு வந்த அப்படின்னு அந்த பிரமாணத்தான் சொல்றா. ஜென்மாந்தேயாருன்னு தெரியாத பிரவர்த்தகானே வெங்கடேசர் மகாத்மா சொல்றது, தொண்டமாந்தர்கள் அடிக்கடி பெருமாண்ட பேசக்கூடிய இருந்த ராஜா வெங்கடாசர மகாத்மரில் அதுவும் ஜெகம் ஜென்மாந்தரி கிருஷ்ணன் பிராமணன் இருக்கானே, அடுத்த ஜென்மத்துல வேதாந்த தேசிகனா வரப்போற அப்படின்னு சொல்லு கருவிய. அதனால தயாசதகம் சொல்லக்கூடிய ஒரு பிராட்டி பத்தி பெருமாளை பத்தி ஆரம்பிக்கிறான். பெருமாளை பத்தி ஆரம்பி எல்லா ஆள் ஒரு ஆழ்வார் விடாம பெருமாள் மங்களாசாரம் பண்ணவாள் தொண்டர்படி ஆழ்வார் தவறேன்னு. அதுவே ஒரு பழமையாவே சொல்லுவா, குரங்கனை பாட மாட்டேன், ரங்கனை பாடின வாயா குரங்கனை மலையில் இருக்க குரங்கு இடம் செய்து வாசல் அப்படிதான் கிடையாது. திருவருவமார்வனின் நெய் சில உள்ளேகத்தால் தெரிஞ்சுக்கலாம். தேப்பெருமாள் பாடல அப்படிதான் சொல்லுவா. பாடு தேசிய முதல்ல மங்களாசாசனம் பண்ண பெருமாள் தான் ஸ்தாபிச்சார். பிரதம சதகையை விக்ஷு வரதும் முதல் பத்துல பெருமாளை பார்த்து இந்த ஆழ்வார் எப்படி இருக்கார் காஞ்சிபுரத்துல தொழுதை மாறல கை வச்சுக்கிற நெஞ்சில உயர் வர உயர் நல முளைவன்யவன் அவனை சேவிச்சு மயர் வர மதிநலர் அருளி நன்யவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி தேவதைகளும் அதிபதி பெருமாளுக்கு தேவாதிராஜன் பேர். மங்களாசாசம் முதல் பாட்டிலே ஆகி போச்சு. வெங்கமா தெரிஞ்சுக்கணும் நான் சொல்ற திரு தொண்டடி புரிவார் கூட பெருமாள் திருமண சீனிவாசனை பாடும்படி இப்படியே மாதிரி ஓடுறது. ஒரு பாசுரத்தை சொல்றார், திருமரு மாறுவனின் நை திருமரு மாறுபது இருக்கக்கூடிய சீய உடவனா யாரு சீனிவாசன் பாடிட்டார தொண்டர் புரியாடுவாருடைய பாசுரம் தான் அது. திருமரு மாறுவனின் நை செந்து எழுத்துகள வைத்து மறுவிய மனத்தரங்கில் மாநிலத்துகளெல்லாம் வெறுவர கொண்டு சுட்டிட்டு ஈட்டி இறையிலும் அறிவினை அரங்கமான முடிக்கிறார். ஆரம்பம் என்ன பாரு அரங்கமான தொண்டர்புடையாளர் ஆரம்பம் என்ன பண்ணார், திருமரு மாறுவேன் சீனிவாசனே எப்படி பண்ண பாடப்பட்டு சொல்ல முடியும். உள்ள வெங்கியார்த்தமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பாட்டு பாடுறார், மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பதி அறிந்து கொண்ட ஐம்புலகத்தலைக்கு காம்பரத் தலையெழுத்து கலைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூகுணரங்கத்தானே சொல்லாலே. பெருமாளுக்கு சரணாகதி தான் பிடிக்கும். சீனிவாசன் கையை வச்சிருக்கார் ரங்கநாதன் வச்சுக்கல மாமிகை சரணம் திருவடி காமிக்கிறார் சீனிவாசன் ரொம்ப சகோதரமான பரிசரிச்சு மாமிகை சரணம் கீதையை சொன்னார். பக்தி அதெல்லாம் பண்ணாத விட்டுடு கஷ்டமான சமாச்சாரம் சுலபமான சுவை பிரபத்தி பண்ணி பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சரணாகி பண்ணிட்டானே காம்பரம் தலைஜரித்து கொஞ்சம் கூட ஆசாபாதம் இல்லாம மொட்டை அடிச்சுக்கணும். மயிர் கொஞ்சம் கூட நம்ம நினைச்சுவோம் அதான் திருப்பதியில மொட்டை அடிச்சுக்கிறேன். மொட்டை அடிச்சுக்கிறது ஆசாரம் இல்லைன்னா கூட பிரார்த்தனை குழந்தை இல்லையா ஒரு தடவை மட்டும் வச்சு வரலையும் காம்பரத்தலை செலுத்தி எந்த ஊர் திருப்பி தானே முதல்பிழாவோட மங்களாசன் மனிதா வச்சுக்க வேண்டியது சிவம்பரை உகத்தி போகும் முதல்பிழாழ்வார் இன்னொரு பாசத்தை சொல்ல பாடுவார் மொய்த்தவள் வினைகளுடன் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கட்டி இறவந்து ஒன்றே பராங்கடி கண்டு கொண்டான் சத்ரபந்துஷ்ட பாபிஷ்டா சத்ரபந்துஷ்ட புண்டரீகஷ்ட புண்ணியகத்து ரெண்டு பேரும் மோட்சம் போனானார் பிரகசர் செய்தார்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கும் சத்ரபந்து இல்லை கொலை கொள்ள அதான் பண்ணுவான் புண்டரீகன் மகா ஞானி அஷ்டாட்சர ஜபம் பண்ணிருக்கார் அவர் மோட்சம் போனார் பாபியும் மோட்சம் போனான் புண்டரீகம் மோட்சம் போனான் எப்படி சுவாமி ஒத்துக்கிறது ஆச்சாரியவத்தையா தவு புண்டரீக ஆச்சாரிய உபதேசம் பண்ணா சரி அந்த இந்த இவனுக்கு குறை கொள்ள பண்ற போது குறை கொள்ள மனுஷா கிடைக்கல ஒரு ஞானி தபஸ் தபஸ் பண்ணி போன குழந்தைங்க விழுந்துட்டார் ஓடி போய் எடுத்து நிறுத்தினான் காரியம் இல்லை இன்னைக்கு அவனுக்கு யாரும் வரல பார்த்தார் யாரு ஏன் என்ன காப்பாத்துறேன்னு யாரு என்ன பார்த்து யாரும் கேட்கல துஷ்டம் நானு என் பேர சொல்லவே பயப்படுவானே நீ யாரு வேற கேட்கல காரியம் பண்றீங்க ஏதோ தோணித்து பண்ணேன் இப்பெல்லாம் பண்ணாது இன்னுமே ஒரு மந்திர உபதேசம் பண்றேன் கோவிந்த மந்திரம் கோவிந்தா கச்சிர வந்து மூன்று எழுத்துடைய பேரா கோவிந்த நாமத்தை கேட்ட மண்ணா அடுத்த ஜென்மத்துல தபஸ் பண்ணி அவன் சரணாகதி பண்றான் கச்சிர வந்தே பராங்கதி கண்டு கொண்டான் கோவிந்தன் ஐயாரு கோவிந்த மந்திரம் தான் திருப்பதி சீனிவாசன் தானே கோவிந்த கோவிந்த சொல்றாங்க அப்புறம் அவருக்கு தொண்டர்பிள்ளையாக தனியனை பாருங்க ஒற்ற திருமாலை பாடும் பாட போறார் பாடுற அவருக்காக வந்த தனியர் யார பாடுறார் திருமாலை திருமாலை யாரு மால் திரு லட்சுமி கிட்ட மோகம் கொண்டவன் ஸ்ரீ நிவாசன் அதனாலே ஒற்ற திருமாலை பாடும் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்போதும் பேசி இதெல்லாம் பேசுங்களேன் எல்லாம் தொண்டர்பிடையோட பாடுனேன்னு சொல்லி சேர்த்து விட்டாரு ரொம்ப அதிகமா இல்லையா கேட்கலாம் கபிஸ்தலம் ஒரு திவிதேசம் ஒவ்வொரு ஆழ்வார் ஒவ்வொரு திவிதேசத்தை பாடுவா அந்த திவிதேசனுடைய எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுவார் பக்கத்தில் இருக்கக்கூடிய சன்னிவேசம் வயல் ஏழு ஆறு எல்லாம் சொல்லுவார் கபிஸ்தலம் ஒரு திவிதேசம் ஒரே ஒரு பாட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் என்ன பாடுற கபிஸ்தலத்து பாட்டு என்ன அது பார்க்கலாம் கூற்றம் நான்கு திருவந்தாள் திருமிழி ஆழ்வாருடைய பாசகம் கூற்றம் சாரா கொடுவினையும் சாரா இந்த பெருமாளை சேர்த்தா எவன் கிட்ட வரமாட்டான் பாபம் கண்ணா வராது மாற்றமம் சாரா புத்தி பேதரிக்காது வகை எரிந்தேன் கபிஸ்தான் சேவிச்சிருக்கேன் சயன கோலாங்க ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணம் கிடத்தல படுத்தல் சயனம் ஆற்றங்கையில பத்திரிகானே பேர் சொல்ல அந்த பெருமாளுக்கு முதலுக்கு இழந்தவர் பேர் அந்த பேரே சொல்லலவர் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணம் கடல் கிடக்கும் இப்படி உள்ளத்தின் மாயன் ஹதயத்தில் வசிக்கிறான் எங்கேயும் பார்த்துருக்கான் அங்கேயும் பார்த்துருக்கான் இது யாருக்கான கவி தரண்டாம் வேறே சொல்லல ஒரே ஒரு பாசம் அது போய் திவிதேசத்துக்கு அவன் கதை வேண்டான் அப்ப திரு திருமாவில் இவ்வளவு பாடம் எடுத்துக்க வேண்டாமா அதனால எல்லாம் நம்முடைய தேவராஜையும் ஆழ்வார் பாடுறாரு கவிஸ்தலத்தை பாடின மாதிரி தொடர்ந்து போயிடுவார் கூட சீனிவாசனை பாடியிருக்காரு கொள்ள வேண்டும் சீனிவாசன் பாடாத கோவிந்தன் என்று மூன்று எழுத்து பாட சொன்னாலும் அது தொண்டர்பிழாவாக இந்த மந்திர உபதேசம் தான் கஷத்திரம் வந்திருக்கிற ஆச்சாரியர் கோவிந்தன் கிருஷ்ணன்தான் கிருஷ்ணன்தான் கோவிந்தன் கோவிந்தன் எந்த பதாவம் கோவிந்தம் பண்ணது மலையை தூக்கி இருந்தாலும் கோவிந்தன் யாரவன் கிருஷ்ணன் அதான் மலையிட்டாலும் பாலாஜீவம் சீனிவாசன் பெரிய புத்தீபாவம் மாடி பண்ணியாச்சு குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் ஆழ்வார் நம்ம ஆழ்வார் யாரவன் கோவிந்தன் கோவிந்தரத்தை தரிச்சானே கிருஷ்ணன் குன்றமேந்தி குளிர் மொழி காத்தவன் அன்று ஞானம் வளர்ந்தவிதான் கிருஷ்ணாவதாரத்தில் கோவிந்தனதாரியா இருந்தான் திருக்கிராமெல்லாம் வளர்ந்தான் பரன் சென்று திருவேங்கடமாவலை இவன் தான் வைகுண்டநாதன் பரமன் அவன் தான் பரரூபத்தில் இருக்கக்கூடியவன் பரஞ்சோதி சவந்தான் இப்படிப்பட்ட கிருஷ்ணன் திருக்கிரம எங்க வந்தனர் அஞ்சாவதாவது திருப்பதி திருமலையில் வந்துட்டார் சென்று சேர் திருவேங்கடமாமலை திருவேங்கடமாவலை வந்தனர் ஒரே ஐட்டம் சொல்லிட்டார் நீர் அவரை சேர்க்கிறதோ இல்லையோ ஒன்றுமே திருவேங்கர மாமலை ஒன்றுமே தொழை நமக்கு இணைகள் ஓய்மை. மலையை சேவிக்க போறார், பெருமானவர் சேவிக்க வேண்டாம். அதே மாதிரி திருமாவளவன் சுவாமி மலையை சேவிக்கிறார். இப்படி ஆழ்வார்கள்லாம் கஷேத்திரத்தை சேவிப்பா, இடத்தை சேவிப்பா, ஆறு சேவிப்பா, பெருமாள் சேவிக்கிற மலையெல்லாம் சேவிப்பா. மலையை வேலை செலுத்த விஷ்ணு பர்வதானாம், விஷ்ணு பர்வதான செலுத்து. மலையினாலே பெருமாள் தான், விஷ்ணு தான். கண்ணகடையினை காட்டும் தேசிகன் கடைசியில் சொல்றார் ஸ்தான விசேஷ அதிகாரத்துல, எங்க நம்ம இருக்கலாம், கோவில் திருமலை பெருமாள் கோவில். அது திருமலை விசேஷமானது, எப்பேற்பட்ட மலை, வெறுப்பு வெறுப்புன்னு எட்டு அடியே சொல்ற, வெறுப்பு தான் மலை. கண்ணகடையினை நமக்கு காட்டும் வெறுப்பு கண்ணன்ற சீனிவாசன் சொல்ல, அதான் வடகத்தான் பாலாஜின்னு. அந்த சீனிவாசன் அப்படி கை எப்படி காட்டுறார், திருவடி காமிக்கிறார், சரணாதி பண்ணுங்களா. எங்களுக்கு கீதையில் சொல்லிருக்கேன், மாமைக்கு சரணம் போது கண்ணடியினை எமக்கு காட்டவும் வெறுப்பு. அவனுக்கு சரணாதி அடைஞ்சாக்கா கடுவினையில் இருவினையும் கடியும் வெறுப்பு. புண்ணியங்கள் பாபங்கள் நின்று போயிடும். புண்ணியம் புண்ணியம் இருந்தா கூட மோட்சம் போக முடியாது, சொர்க்கம் போகலாம். பொறுப்பு நின்று போட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி தான். அப்ப இருவினை, இருவினைனா புண்ணியம் பாபம் அல்லது சஞ்சிதம் பிராரப்தம் ரெண்டு பையன் சொல்லுவான். பெண் நமது வீடன் நத்தையிடம் இருக்கு, அவர்கள் சிவராயம் பண்ணா நிச்சய மோட்சம். அப்படி செய்யக்கூடிய திருமலை அது வெறுப்பு. தெரிந்த பெரு தீர்த்தங்கள் தெரிந்த நிறைய தீர்த்தங்கள் அங்கு கோபநாசம் ஆகாச கண்டி எத்தனை கபில தீர்த்தம் எத்தனையோ தீர்த்தம் எங்க பார்த்தாலும் தீர்த்தம் மலையில பெரும் தீர்த்தங்கள். அதுவரை திருவதி நம்பிக்கைகள் போன்ற ஆழ்வா அனந்த ஆழ்வாய் ஆச்சாரியர்களா இருந்த ஆச்சாரியர்களா தீர்த்தங்கள் நிறைய ஆச்சாரியர்கள் இருந்தால் தீர்த்தங்களே நல்கின் திருவாமையில ஒரு நாலு பாலம் தீர்த்தங்கள் தீர்த்தங்கள் அனுபவிக்கிறார் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட திருமலை வெறுப்பு புண்ணியத்தின் புகழ புனைக்கும் வெறுப்பு. புண்ணியெல்லாம் சேர்ந்தா என்ன கொடுக்கும், சுகிருதங்கள்லாம் அப்படி கொண்டு பெருமாள் கொண்டு சேர்த்துரும். அப்படி புனக்கும் வெறுப்பு பொன்னுலகில் பொன்னிலையில் திருமலை பண்ணிட்டான், தேகாவதாக மோட்சம் போறான், அங்கே கைங்கீரம் பண்றான் பெருமாளுக்கு வைகுண்டதாக. அது காரணம் யாரு, இங்க பெருமாள் சொந்த சீனிவாசன் சொந்த கேட்டு அவன் மலையை தொழுது அவன் திருவிழி பண்ணதுனால பொன் உலகில் வைகுண்டத்தில் போகவெல்லாம் என்னவான கைங்கமான பண்ணான் வைகுண்டத்துல. அதனால விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் திருவிழி ஏன் காரணம், நித்திய சூரியர்கள் பிரம்மா தேவர்கள்லாம் தினமும் பெருமாள் மேலேயே சேவரான், நீ ஜனங்கள்லாம் கீழே மேல போறான், ரெண்டு பேரும் சேவிக்கிறார்கள். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு வேங்கட வெறுப்பனை விளங்கும் வேங்கட வெறுப்பனே பேருட்ட மலைக்கு திருவேங்கட சொல்றோம், சீனிவாசம் சொல்றோம். ஏழு மலையா இருந்தா கூட இவரால ஏழு மலை நம்ம திருவேங்கட மலையா நம்ம சம்பிரதாயத்துல திருவேங்க வேங்கட வெறுப்பு. வேம்னா பாபம், கட்டம்னா தொலைக்கிறது, பாபத்தை தொலைக்கிறதான வேங்கடம் பேரு. அது அது இன்னும் சொல்ற வேங்கார அமிர்த பீஜம் சோ அமிர்த பீஜம். சீனிவாச பெருமாளுக்கு மந்திரத்துல அமிர்த பீஜம் என்ன, வேம் சீனிவாசனவன், வேம் வேங்கடனவன், கட்டம்னா ஐஸ்வர்யம். அமிர்த பீஜத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கறான் வேம் கடகா, இது ஒரு அர்த்தம். அமிர்தம் ஐஸ்வர்யம் அதான் வேங்கடம் பேரு. பெருமாளுக்கு பிள்ளை சொல்றான் ஆபாகனாத்தும் தேவானாம் திருமணி ஆழ்வார்னு தேசியனே சொல்லிட்டார். எதுக்கோசம் மணி அடிக்கிறோம் ஆகாமல போவதெல்லாம் தேவதைகள்லாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறதுக்கு மணிக்கு என்ன காரணம் ஒண்ணு, ஆவாகனார்த்தம் தேவானாம் பிரார்த்தனார்த்தம் சுரத்விஷாம். தேவதைகளுக்கு எதிர இருக்கக்கூடிய ராட்சசாரதுனாலாம் விரட்டுறதுக்காக அந்த மணி உதவும். கண்டாம் ஏதாவது மணியோட திருவாரம் பண்ண வேண்டும். குலதேவியா சொல்ற அவர் பாருங்க ரங்கநாத தேவையில ஆரம்பிச்சார், எட்டு குலம் கழிக்கும் நாளே கங்கையாத்தா தினே தினே தினமும் குழந்தை ஆழ்வார். கேரள தேசத்துல அவதரித்த பெரிய மகான் ஆழ்வார் ரங்கநாதன் ரொம்ப ஈடுபாடு, ராம பக்தர் அவர். ராமதான் ரங்கநாதன் கொடுத்த ரிவிஷனுக்கு வச்சுட்டு போட்டான். அப்படிப்பட்ட ராமனே தொழுத ராமன் சேவை ரங்கநாதன் சேவை தினம் கிளம்பு வரலாம். பெரிய ராஜா தனிக்கு ராஜாவாக இருந்தார் இத்துவ கோட்டு, அங்கே தினம் கிளம்பலாம் படையெல்லாம் சரி வாங்கலாம் சரி பெருமாள் சேவிக்கிறான். அரசாங்க காரியங்கள்லாம் வந்துடும், சரி நாளைக்கு போகலாம். இப்போ நாளைக்கு கிளம்புவார். இதே மாதிரி தினம் ரங்கயாத்திரா தினே தினே அவரை பற்றி சொல்லணும் தனியும் இல்லை. தினம் ரங்க போகணும், ஸ்ரீரங்கம் போகணும், ஸ்ரீரங்கம் போகணும். அது ஸ்ரீரங்கம் பரவாயில்ல, மலையாள தேசம் கிட்ட இருக்கு. திருமலை எங்க இருக்கு, திருமலையில ஒரு பதிகம் போடுறார். ஆஹா, திருமலையை எப்படியாவது போய் சேவிக்கணுமே, அது பாக்கியம் கிடைக்கணுமே. அந்த பதிகம் போற பூனையர் செல்வத்த உடன் பிறவியான் வேண்டேன், எனக்கு ஜென்மமே வேண்டாம், பெரிய ஐஸ்வர்யம் எல்லாம் வேண்டாம், செல்வம் பிரம்மா இந்திரன் பிரிபிரி பிரபு நாட்டு அரசின் சக்கரவர்த்தி எல்லாம் வேண்டாம்ட்டார். பூனேரி செல்வத்த உடன் பிறவியான் வேண்டேன். ஆண்கள் வென்றா தேவல்லால் கிருஷ்ண பக்தனா இருக்கணும். ஏழு எதிரை எழுத வென்றாலும் இல்லையோ, கும்பன் மகன் அவதான் நப்பின்னை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் போட்டி போட்டான், பகவானே வைகுண்டத்துல இருந்து ஓடி வரான். ஆனா சொல்ற கன்னியா சொல்ற வச்சிருந்தான் ஒரு சபதம், முரட்டு எழுது எழுதி அதை அடைக்கிறீங்கன்னா கல்யாணம் பண்ணுவோங்கண்ணா. யாராவது வந்து பார்த்தா முடியல, தூக்கி தள்ளிருக்கு. ஆடினி கூத்துன்னு அழுவார். பகவான் கிருஷ்ணன் போனார், வைகுண்டத்துல வந்தார், முதல்ல பிறந்தார், கோகுல வந்தார். அப்படியே நப்பின்னி கேளுங்க, ஏன்னா ஏன் கோகுலுக்கு வந்தார், அவன் இடையினு இல்லையோ, இடைதேர்வுதான் பொண்ண கொடுப்பான், ராஜாங்க கொடுப்பானா, இது ஒரு காரணம். ஆடினை கூத்தும் ஒவ்வொரு கொம்பையும் மாத்தி மாத்தி மாத்தி ஆடுறார். நவநீதத்துக்கு நாட்டியம் எழுது நாட்டியம் பயிரானே. ஆம் ஏழு ஏழு வென்றான் திறவல்லால் கொள்கை பெருமாள் கஷ்டம் தவறு யாரும் யாரும் தெரிவிப்பாள். பூ நேரு சங்கம் எடுத்தான் தன் வேங்கடத்து, தன் வேங்கடத்து குளிர்ச்சியான வேங்கடம் சங்கம் சக்கர ஆயுத ஆழ்வார் காத்திருக்கா கையில மடுத்து. அதனால சங்கம் சக்கர பெருமானுக்கு குறிஞ்சின்னு இருக்க முடியும், பெருமாள் கருத்தை பார்த்து சாஞ்சு இருக்கும், என்ன கைகள் மண்ணும் கேட்குவான். பூநேரு கூண் கூண் வலிஞ்சு இருக்குவான் சங்கம். பூநேரு சங்கம் எடுத்தான் தன் வேங்கடத்து, கோநேரு வாழும் குருதாய் பிறப்பேனே. அதனால எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஐஸ்வர்யம் எல்லாம் வேண்டாம். கோனேரின்னு ஒரு ஏரி தீர்த்தம் இருக்கு திருமலையில, அங்க குருகுன்னு ஒரு பக்ஷி சின்ன பக்ஷி, அந்த மாதிரி நான் பிறந்தா போறோம், எனக்கு ஒண்ணு வேணாம். திருமலையில அந்த நதிக்கரையில ஒரு பக்ஷியா சின்ன பக்ஷியா பிறந்தா போதுமே அப்படி ஆசைப்படுறாரு. எங்க கேரள பேருக்கு திருமலையில பிறக்கணும், பத்து ஆசைப்படுற பத்து பாதத்துல குருகாய் பிறப்பேனே, அடுத்த பாதத்துல மீனாய் பிறக்கும் விதிவழியாமேனு மீனா போறவர்கள் போறவர்கள் அப்படியே சஞ்சரிக்கலாம். திருமலையில அங்கங்க தீர்த்தங்கள்லாம் இருக்கு, அப்படியே சஞ்சரி பெருமாளே தியானம் பண்ணாம திருமல சம்பந்தம் வந்துடுவேன். மீனாய் பிறக்கும் விதிவுடையேன் பொன் வட்டில் விடுத்து, இன்னும் சுகத்தம் இருந்தா அச்சகனானா வட்டில் பொன் வட்டில் அவனுக்கு அங்கே பாத்தியம் சமர்த்தி ஒரு பாக்கியம் வாங்கலாம். செண்பகமாக நிற்கும் செண்பக மரமாக நிற்க நிற்க ஒரு காட்டில் திருமலை இருந்தாலே போதுமே திரு உடையேன், அது ஒரு பாக்கியம். திரு தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன், இன்னொரு தபஸ் அங்கே எத்தனையோ மண்டபங்களாக இருக்கு, ஒரு கம்பமாக இருக்கேன் அது போதுமே. தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனே பொற்கோடவாம், அதுவே வேண்டாம். நாங்கள் படியை கோலியம் எல்லாம் அந்த மெரிச்சிட்டு பெருமாள் தாண்டி தாண்டி போய் பெருமாள் தேவிப்பார், அந்த கோவலா இருந்து போறேன். பொற்கோடாம் அருந்தவர் சேனாவேனே காணாராய்ப்பாயும், அதெல்லாம் வேண்டாம். காட்டுக்குள்ளே கோடை காலத்தை கூட ஜனம் பெருகும் மழையினால், அங்கே தினம் மழை பெய்யும் திருமலையில் நதி ஆறு பெருகும், ஜீவநதி அந்த கூட காட்டாரு காணாரு காணாலா இருந்துட்டு போறேன். அப்பப்ப மழை பெய்யுச்சு அந்த பாக்கியம் நெறியாய் கிடக்கும். எப்படியோ ஒன்று ஏதோ ஒரு பக்தி பண்ணிட்டு திருமலையில் ஏதாவது புல் பூச்சியா இருந்தா போகணும். படியாய் கிடந்து படிவேறு மினிஸ் வந்து பொற்கோடு சொன்னார், அதுவும் தாண்டி இன்னொரு படி இருக்கும் குலசேகர படினே பேர் இருக்கு. இன்னைக்கு திருப்பதி திருப்பதியில படியாய் கிடந்து பெருமாள் படியாக பெருமாள் சேவிக்கிறாராம். படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே எம்பெருமான் பொன்மலை மேல், பொன்மலை இருக்கு வைகுண்டலாம் வைகுண்டத்திலே வந்தக்கூடிய ஒரு மலை இருக்கு. அதனால வாஷிகார் முட்டியாலே நான் போறா கார் வைக்கூடாது சொல்லுவாங்க. பொன்மலை மேல் ஏதேனும் வர வேண்டாம், என்ன மீனா குருதியான சொல்லிருப்பேன், ஏதாவது ஆகிட்டு போறேன் கல்வி கட்ட மண்ணு திருப்பதி நான் ஏதாவது ஆகவேன்னு பத்து பாசகங்கள் கேரளத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் கிராம பக்தர் ரங்கநாத பக்தர் திருமலையில பாராட்ட பார்க்கணும். அதனால கிருஷ்ணனோட வியாபோகம் எல்லாருக்கும் கிருஷ்ணன் தான் பாலாஜி கற்றிடமைத்த எந்த பதாறு பாலாஜி சொன்னான். அவர்கிட்ட எல்லாரும் வந்து சேவிக்கிறான்னு அருளியோ திருமாலில் இவரே சொல்றார். திருமலா திருப்பதி பாண்டவன் பாடுறக்கான நம்ம சொன்னேன் அஞ்சாறு ஐட்டங்களாலே பெண்ணுலாம் சடையினானும் பிரேமனும் உன்னை காண்பான். கங்கையில் தள்ள வச்சிருக்கானே ருத்ரன் அவன் ஒன்று சேவிக்கிறான், பிரமன் பெருமாறுக்கானே அவன் ஒன்று சேவிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் கவிஸ்தர மாதிரி ஒரு அடையாளம் கண்டுபிடித்து சீனிவாசன் பாடுகிறான் சொல்லிவிடலாம். இப்படி உபோத்காதம் ஆச்சு. ஜெயா சதகத்துல 108 ஸ்லோகங்கள், சதகம்னா 100, மேல சில ஐட்டங்கள் சொல்ல முடியாத 100 சொச்சம் 100 தான் சொல்லுவான். அச்சது சதகம் தேவநாதம் திருவேந்தன் தேவநாதன் ஸ்லோகம் பண்ணி தேவதேசிகம் 101. அதே மாதிரி தேவநாயகி பஞ்சாசது 50 சொல்றேன், கருட பஞ்சாசது 50 சொல்றேன். இப்படி ஞாச தசகம், இப்படி ஞாச விம்சதி அளவெல்லாம் சொல்லுவார். அதனால பிரபத்யேதம் கிரீந்திராயா சீனிவாசான கம்பியா விஷுசார சவந்தேவம் என்மூர்த்தியா சக்கராயிடம். இது மலர் பாசனம். பிரபத்யே சரணம் அடைகிறேன், வசனம்னா கே வேடு, பிரபத்யே நன்னா வேடு, டோட்டல் சரணம் மதனம் சரண்ட பிரயாண உபசகத்தானே டோட்டல். எதையும் வருவே கிடையாது, பெருமாள் உபடிச்சோம் சோம் வரை உகத்தம் நடந்து பிரபத்திய எந்த ஸ்தோத்திரம் 28 ஸ்தோத்திரம் வலுவில்லா தேசிகன் எங்கி பிரபத்திய துவயமந்தத்தை கூட பாருங்க, சிவன் நாதன் சரணம் பிரபத்தியே அப்புறம்தான் வருது. திருமலை கையை காட்டுறது போனது தோணி போச்சு தேசிகனுக்கு, பிரபத்தியே சொல்லிவிடும். முதல்ல கண்டேன் சீதையை திருஷ்டா சீதா அப்படின்னு சந்தேகமா வராது. சீதையில் என்ன சொல்றோம்னு பயம் வந்துடும், பார்த்தானா இல்லையா அனுமான் பார்த்தாரு. முதல்ல சொல்லிவிடு கண்டேன் சீதையை பிரபத்தியே போத ஆரம்பிச்சார். நான் சரணாதி பண்றேன் எதை பெருமாள் இல்லை கிரி மலையை சரணாதி பண்றேன். இந்த மலைக்கு எவ்வளவு விஷயத்தை கொலை செய்ய அனுபவிச்ச மாதிரி மலையே திரு உடம்பு நான் திருந்தாரி அதில் அனுபவிக்கிறார், ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார், திருவாமையில அனுபவிக்கிறார். திருவாமணி வரைக்கும் போது மலையே திருவிடும் வேதமே சொல்லுது மலைன்னா பெருமாள். விஷ்ணு பர்வதானாம் விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடரும் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் செங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனம் தனத்தே விட்டிலங்கு செஞ்சோதி பரஞ்சோதி பேர் ஸ்ரீ சுத்தம் உபனிஷங்கள்ல என்ன சொல்றதோ இல்லையோ பரஞ்சோதி பரம் பிரம்ம பல பலதான் இறங்கக்கூடிய செஞ்சோதி அவன் பரஞ்சோதிஷ் ஜோதி பயமா இருக்கான்யம் எதை சொன்னது சாந்தோக்கை சொன்ன அனுபவிச்சுவன் சூரிய நாராயண அந்தர்யாமி அவனுக்கு சக்தி கொடுக்கிறவன் கண்ணு முடி தாமரை வித்திலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கை கண்கள் பாதம் எல்லாமே தாமரை வித்திலங்கு கருஞ்சுடர் ஜோதிஷமா இருக்கான். ஜோதிஷ ஜோதிஷாம் ஜோதி இது உபனிஷத்தவருக்கு இந்த ஜோதிஷம் அணைஞ்சு போடும் பரமண்டா இருக்கா பெருமாள் தான் ஜோதிஷம். விட்டிலங்கு கருஞ்சுடர் சரீரம் என்ன கண்ணு சொல்லிட்டு பாதம் கையெல்லாம் சொல்லிட்டு திருவுடம்பு என்ன மலையே திருவுடம்பு மலைதான் திருவுடம்பு மலையே ஆழ்வார்களும் பாடினான். விட்டிலங்கு மதியம் சீர் பலப்படம் சந்திரமா குளிர்ச்சியாக இருப்பான் ஆவணத்துக்காக சங்கு சக்கரம் தரிசிருக்கான். சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடி கிரீடங்கள் ராஜாதிராஜ சர்வேஷம் கிரீடம் பார்த்தாலே எல்லாரும் ராஜான்னு தெரியுது. அப்படிப்பட்ட மதுசூதன் இருக்கானே மது கிரீடவாக பண்ண ஐகிரீவன் அவரை பாடுற மலையே திருவான் தான் இங்க சீனிவாசன் இருக்கான். மலையே திருவுடம் வருமழை தவழும் அழுவன் அழுகிறார். கருமவன் பாஜம் கழித்தொன்றையவை பெருமலை எடுத்தான் பிழை கோயில் அவருடைய கோயில் சொன்ன போது கருமவன் பாசம் பாபங்கள்னா நம்ம புண்ணியர பாபம் புண்ணியங்கள்ன்ற பாபம் பாபன்ற பாபம் இதெல்லாம் போகிறதுக்காக தான் பகவான் எழுதுகிறான். பெருமலை எடுத்தான் கோபத்தை தரித்தான் இந்த கருவபங்கம் பண்ணாலையும் இந்த நான் தான் மழை பெய்விக்கிறான் சொல்லிட்டான் எல்லாருக்கும் அவனுக்கோசம் பாகவத்தில் எல்லாம் கதை வர சொல்லி அவனுக்கோசம் விழா இருந்தா பரிசா விஷம் இந்த விழா பெருமாள் பார்த்தார். இந்த சுத்த தேவதி ஆராயம் அவதரித்து இந்த ஊர்ல இருந்து பாடம் கட்டணும் சொல்லி நிறுத்த கோண்டர் எந்திர விழாவுக்கு அவனை பண்ணலாம். மேகம் பெய்யுது சமுதிரத்துல மழை போறது எந்திர என்ன பண்ண போறான் ஒண்ணும் கிடையாது நிறுத்த கோண்டர் ஒரு கோபம் அவனுக்கு பெருமழையே பெய்யிருந்தான். ஒரே உலகெல்லாம் ஐயிரமான மழையை போட்டினான் ஐயோ போட அவ்வளவு கிருஷ்ணனுக்கு என்ன பண்றாரு, பெருமாள் எல்லாரையும் காப்பாற்றுக்க அந்த கோபத்திரன் மலையை கப்பாக மடுத்தான். கப்பா மலை அப்படியே தோற கப்பாக மடுத்தான், மலையை தலைகளே கவிச்சு பிடிச்சான். தலைகளை பிடிச்சாலும் அகலமா இருக்கும், கீழே கொடை பிடிச்ச மாதிரி இருக்கும். மலையில எதுவும் தங்கலாம், எல்லாம் எல்லாம் எல்லாம் பசுமாடுகளும் அதே சாப்பிடுறது, புல்லு சாப்பிடுறது, புஷ்பம் எடுத்துக்கிறது, குளிர்ச்சியா இருக்கு. மழை தண்ணி வெளியே போய் விழுந்து இப்படி போறாங்க, மழை மாதிரி படம் போட்டா தப்பு. கப்பாக மடுத்தான், உள்ளங்கையில அஞ்சு விரல தடங்கையை வச்சு வளர்த்தான். இப்படி சொல்றது கருமவன் பாதம் கழித்து அப்ப இந்திரன் அடங்கினான். தேவரோகன் காமதேனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு கோவிந்த பட்ட அபிஷேகம், கோவிந்தன் பெரிய சங்கியம் மதே தூக்கி இருந்தாலே கோவிந்தன். அந்த கோவிந்தன் தான் திருமால், திருப்பதி பெருமாள் திருமாலி ஸ்ரீவுரை கோயில். மலைக்கே எல்லாம் மங்களாசாரம் பெருமாளை காட்டும் ரிக்வேதமே சொல்லுது, மலைக்கு போகுது வேதம் பாருங்க, மலைக்கு போகுது. அராஜிகானே விகடே கிரிங்க சதான்வி கிரிம்பிட்ட சிசத்வ வித்தீர்த்தேஷ்வ சாதயாவதி சோவிஷ்வா சாதயாவதின்னு சொல்லி அராஜிகானே விகடே மலைக்கு போகும் ரிக்வேதம். அதே மலையை மங்களாசாரம் பண்ணா பிரபத்யே பகவான் சொல்ற ததா சித்தி சத்தர்வம் கிரீரஸ்ய பிரபாவ வெங்கடேஜ மகாத்மத்துல இந்த மலை வந்து சேவைங்கடா வெங்கடேஜ பெரிய கிரந்தம் இருக்கு புராணம். வெங்கடேஜ மகாத்மா பகவான சொல்றார் எப்படி சித்தி வரும், பெருமாள் மலையை சேவை என்ன செய்வோம் சொல்லவே இல்லை. ததா சித்தி சத்தர்வம் கிரேஹே அஸ்ய பிரபாவாது ஸ்ரீ வெங்கட கிரிநாம கஷேத்திரம் புண்ணியம். வெங்கட கிரின்றது ஒரு புண்ணியமான கிரி மலை. வெங்கடாதி சமம்ஸ்தம் சமம்ஸ்தானம் வெங்கடாதிக்கு சமமா எதுவும் கிடையாது. பிரம்மாண்டே நாசு கிஞ்சன அது சேவைக்கு தேசிய அதெல்லாம் மனசுல வச்சிருந்து பிரபத்யேன்னு முதல்ல போட்டார் ஆரம்பமே. பிரபத்யே தங்கரியும் பிராய சீனிவாசா கம்பியா இஷுசார சரண் தேவை என்மோச்சா வெங்கடாயுதம். சீனிவாசான கம்பியா யார் சேவிக்கிறார், தயாதேவியை சேவிக்கிறார். தயாதேவி யாரு, ஸ்ரீனிவாசே கருணை அப்படின்னு ஒரு பத்னி. ஸ்ரீதேவி பூதேவி எல்லாத்தையும் பகவான் சோத தேசியம் சோதம் பண்ற ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி கோதாஸ்துதி பண்ணார். எத்தனையோ தேவர் பெருமாள் எத்தனை பத்னி, மயார நாச்சியார் துருக்க நாச்சியார் எல்லாம் கோவில் எல்லாம் பண்ணிருப்பான். 16,000 நரகம் சிறைபிடிச்சு வச்சான். அத்தனை பேரும் பத்திரிகள் தான், அத்தனை பேரும் ஆங்கட்டி அரண்மனை கட்டி துவாரகையில் ஏழை பண்ணியிருந்தார். அப்போ ஸ்ரீனிவாசான கம்பிய தயாதேவி ஒரு தேவின்ட்டு அவர் தேவி, ஏன்னா கருணாம் லோகமாசகம் கருணையே வடிவானையார் பிராட்டி தானே. லோகம் எப்படி பிராட்டி லட்சுமி இருக்காளோ, எப்படி பூதேவி இருக்காளோ, எப்படி சீதாதேவி இருக்காளோ, தயாதேவி அவங்ககிட்ட இருக்காள். ஸ்ரீனிவாசத்துக்கு போயிட்டு லட்சுமி தேவி திருச்சாரூருக்கு போயிட்டா அப்படி விட மாட்டேன்டா, இன்னொரு ரூபத்தில் திருமணம் விட மாட்டேன். அப்ப திருமாவு அகலையில்லேன் இதே வந்து பிரபத்தி ஏதந்தங்கிரியும் அப்படி ஆதி ஆதியா வந்து அந்த மலையில இருந்து வருகிறார். தயாதேவியோட எதுவாக வந்தார், திருச்சாரூர் பிராட்டி இருந்தா பரவாயில்ல, இன்னொரு பிராட்டி தயாதேவி நான் இங்க மலையில நின்றுகிறேன். பிரபத்தியே தங்கிலும் பிராய அதனால பிராட்டி வேற இல்லை, சீனிவாசன் வேற இல்லை, தயாதேவி வேற இல்லை, அதனால நான் மலையை சேவிக்கிறேன் அழுவார்கள் மாதிரி அனுபவம் தேசிக்கிறேன். பிரபத்தியே தங்கிலும் பிராய சீனிவாசான் கம்பையா அனுகம்பா, அனுகம்பானா தயக்கு எத்தனை பேர், தயை கருணை கிருபா அனுகம்பா. அனுகம்பான்னு ஏன் சொல்றோம், கம்பம்னு நடுக்கம், கஷ்டத்தை பார்த்து நடுவே ஓடி வருவாளாம், அனுகம்பா. தயை கிருபை கருணா அடிக்கடி வரும், அனுகம்பா ஒரு 2-3 இடத்துல வருது. பாகவதத்தை சீனிவாச அனுகம்பையான் இதே பதத்தை போடுற சீனிவாச அனுகம்பையா அப்படின் போடுற பாகவதத்துல பிரபத்தேதங்கிரிம் பிராயா சீனிவாச அனுகம்பையா சீனிவாச அனுகம்பைன்ற அவர் சொல்லக்கூடிய பாகவத என்ன சொல்றது, அனுகம்பையும் நடிக்கும் பரிசு சொல்றார். ரிஷி சொல்றார் நமாரே கர்ப்பம் சீனிவாசானு கம்பையா, இதே பதம் பாருங்க. பெருமானுடைய மகிமை எவ்வளவு தெரியுமா, ரிஷி அசு தேவதையிட்ட கொள்ளக்கூடிய ஒரு பசங்கள் பிறக்கணும் அசுரால்லாம் சொல்லி அடம் முடிஞ்சு கர்ப்பம் தெரிச்சா, கர்ப்பம் தெரிச்சா பார்த்தான் தேவ இந்திரன் இதெல்லாம் போறதா நம்ம அவுட் ஆயிடுவோம், நம்ம எல்லாம் இல்லாத போயிடுவோம், அவன் கர்ப்பத்தையும் அழிச்சுட்டான் அப்படி கதையாக கர்ப்பத்தை 7 தடவை அடிச்சான். அந்த கர்ப்பம் ஏழு கேழு வந்து அது ஒவ்வொன்றும் ஏழாச்சு, ஏழு ஏழு 49 ஆச்சு. மருத்து கணங்கள் சத்தகணாவை மருதா, ஏழு கணங்கள் மருத்தேவதில் ஆச்சு. இந்த நாள் அழிக்க முடிஞ்சதா? இனி மருத்தேவதை யாகத்தில் பங்கெல்லாம் ஒன்று இன்னும் இருக்குதுல்ல. 49 மருத்தேவதைகள் பெருமாள் சீனிவாசான கம்பையா மருத்தேவதைகள் பயிற்சி ஒன்றும் பண்ண முடியே. யார் காரணம்? சீனிவாசு கருணை. சீனிவாசான கம்பையா பரீட்சித்தே நீ போல, நீயே பாரு நீ போல எப்படி போயிட்ட. பெருமாள் இந்த சுபத்ராவுடைய ஒரு கர்ப்பத்தில் வந்து உள்ள பூந்து கறிக்கட்டி ஆகிடுது. அது துரோணனுடைய அர்த்தம் அந்த கறிக்கட்டி அவன் காலால் தொட்ட உடனே நீ கர்ப்பத்தில் சிசுவாயிட்டியே. பரீட்சித்தே நீயே பழிக்கலையா? சீனிவாசான கம்பையா பகுதா பரீட்சா திரௌணியஸ்தே யதா அபவான். துரோணனுடைய பிள்ளை திரௌணி அவர் பண்ணத்தால் நீ பழிக்கலையா? அது யார் ஏதாவது பற்றி பெருமாள் கருணை உண்டு எப்பவுமே எப்ப விடமாட்டார். நீ தேவியா வச்சிருந்துக்க சீனிவாசான கம்பையா அதேதான் இதே பதத்தை போடுறாங்க. பிரபஞ்சேதம் எரிந்தாயா சீனிவாசன் சீனிவாசான கம்பையா. மலையில ஏன் வைக்கணும்னு மலை எப்படி வந்தது? இந்த தயாதேவி என்ன பண்ணானா அப்படியே உருகிட்டான். பக்தாவை பார்த்து உருகிறான் கரு உருகி அப்புறம் கெட்டியார் கல் கட்டி எப்படி கரும்ப உருக்கிற ஜலம் பெறுகிறது அப்படியே அதை கெட்டி பண்றான். கல்கண்டு வரும் கல்கண்டுக்கு சக்கரைன்னு பேரு, கல்கண்டுக்கு சக்கரைன்னு பேரு, பாராங்கிறது சக்கரையும் பேரு, மலைக்கு சக்கரையும் பேரு. பெருமாளுடைய அந்த தயாதேவி கருணையா உருகி அப்படியே கெட்டி ஆகிட்டான். அது மலையாயிடும். இக்ஷுதாரா சவந்தேவம் கருப்பஞ்சார் கல்கண்டாச்சு பெருக்காங்கல்லாச்சு மலையாச்சு என்மோர் தியாதக்கராயிட்டம். சக்கர மாதிரி ஒரு மதுரம் வந்து அந்த தெய்வீக தயை மலைக்கு தயை உண்டு கிருபை உண்டு. சைத்தியம் சில்லுன்னு எப்பவும் என்னங்க பார்க்கலாம். ஒரு மாதுரியம் தித்திப்பு உண்டு, ஒரு காம்பீரியம் உண்டு, ஒரு சுழி உண்டு, பிரவாகம் உண்டு. இப்படிதான் மலையை வர்ணிக்கிறாரே. மாதா பிதா பிரதா நிவாத சரணம் கதிஹி நாராயணா அனுகம்பா தயாரன். அம்மா வண்டிருக்க தயை, அப்பா வண்டிருக்க தயை, பிராதா வண்டிருக்க தயை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தயை உண்டு. அம்மா அது வசதியா இருக்கான். மாதா தயை ஜாஸ்தி வளர்க்கிறா, கெடுதலே பண்ண மாட்டா. கெடுதல் பண்ணாலும் பிதா அண்ணா வரணும் முன்னுக்கு கொண்டு வருவான். அவங்க அவரு தயை. பிராதா சிநேகிதன் கூட தம்பி தலைமனா ஒரு ஒத்தாசை பண்ணுவா. நிவாச வீடு இருக்க, அது வீடு தான் இருக்க முடியும், அது ஒத்தாசை பண்றது. சரணம் அடக்கிறம் சிநேகிதன் இவெல்லாம் கதி எல்லாம் நாராயணி எல்லாம் பண்ணுறான். இவெல்லாம் கருணையுடைய வாழ் கருணைத்தர வாழ் ஒவ்வாமாதரம் கண்ணு விட்டு பசுவாண்ட ஓடும். நமக்கு தாய் தாய் பாசம் கிடைக்காத போய் நக்கும் போய் அதே மாதிரி பசு கண்ணுடி ஓடி வரும். அப்படி நம்ம கிட்ட பாசம் பெருமாளுக்கு அணுகம்பா சீனிவாசான கம்பையான். யாருடைய தயையினர்? சீனிவாசனுடைய தயை. சீனிவாசன் பட்டது சாஸ்திரத்தை எவ்வளவு சொன்னார் பீஷ்மர்? சீல சீல சீனிவாசா ஸ்ரீநிதி ஸ்ரீபாவனா ஸ்ரீதரா ஸ்ரீகரிஷ்டேயா ஸ்ரீவான் லோகத்யாசயா. ஸ்ரீ இல்லாது இல்லை ஸ்ரீதா தை ஸ்ரீதா பிரணயரசத்தரால் வேதமாதா கருண மாதாவான தயாதேவியான ஸ்ரீ பெருமாளுக்கு பிரணயரசத்தரால் ஸ்ரீதா ஸ்ரீஷா ஸ்ரீக்கு ஸ்ரீயா இருக்கான பெருமாளை அந்த லெவலில் கொண்டு வைக்கலாம். நீயே பெருமாளாக இருந்தார் விட்டு கொடுக்கல ஸ்ரீதா. சீனிவாசகான்னு ஒரு பேரே சொல்றேன். சீனிவாசா திவ்யவல்லின கொடி போல். ஒரு கொடி இருந்தா மரத்துல கொடி படுறோம், தானா கொடி அப்படியே நிற்காது. கொடி கொடி இருந்தா படுறோம். சிவிஷ்ணித்த பிரசந்தன கற்பவல்லியம் ஸ்ரீவிஷ்ணித்த பெரியாழ்வார்னு ஒரு மரத்துல ஹரிச்சந்திரன் பெருமானது ஹரிச்சந்திரன் அதுல படுறாள் ஆண்டாள். ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திரன் யோக திருஷ்யம் மரம் இல்லாத கொடி வளராது. யார் அவர்? ஸ்ரீவிஷ்ணு பெரியாழ்வார்பட்ட பெண் பிள்ளையான ஆண்டாள் வள்ளி. அப்படிப்பட்ட வள்ளி சொர்க்கலோகத்தில் கற்பக வருவதற்கு அங்கேயும் வள்ளி இருக்கு, கொடி இருக்கு, கற்பக வள்ளின்னு சொல்லுவாங்க. அதனாலே சீனிவாசகா கொடி மாதிரி இருக்கவன். ஸ்ரீயாதவன் தயா மாறி எந்த அவதாரம் எடுத்தாலும் விடமாட்டார். சுதிர்வாகன் சீனிவாசன் ஸ்ரீநிதி ரத்தப்பட்டி ஒரு பொட்டி ரத்தத்தை வச்சு காப்பாற்ற முடியும். சாதாரண அட்டை வட்டி அமைப்பு ரத்தம் தான் ரத்தம் பட்டி ஒரு வைர மாதிரியோ ஒரு தங்க மாதிரியோ பொட்டி தயார் பண்ணுவோம். அதே மாதிரி தயாதேவிக்கு வந்து சீனிவாசம் ஒரு நிதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீ விபாவனகம் பெருமை சேர்ப்பவள், ஸ்ரீதரா எப்போது தரிக்கிறான் ஓட்டிப்பா தரகாதார கீழே மேலே கொண்டு வருவான், புஷ்பம் போரும் கந்தம் போரும், புஷ்பத்தை தச்சுக்கிறான், சந்தனம் தச்சுக்கிறான், அப்படிப்பட்ட அவதத்தை உடம்பெல்லாம் பூசிச்சு தரிக்கிறவன் தயாதேவின்னு ஸ்ரீயை தரிக்கிறான். ஸ்ரீதரா இதெல்லாம் பேர் ஸ்ரீகரா அனுரூப்பை பகவான் மாதிரியே வருவான். ராகவத்ரே பவத் சீதா, ராமனாவதாக சீதா சீதையா வந்துருவான். ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி, கிருஷ்ண ஜென்மம் வைத்தா ருக்மணியா வந்துருவான். அப்ப அனுரூபா பெருமாள் மாதிரியே தகுந்த அவதாரம் ஸ்ரீகரஹான்னு ஸ்ரேயா ஸ்ரேயசை அளிக்கிறவள். பெருமாள் ஸ்ரேயசை கொண்டு நம்ம நமக்காக பிரார்த்திப்பாள், நம்மளை காப்பாத்துறான் பெருமாள். அவன் சரண்யன் பேரு, பெருமாள் அவருக்கு என்ன பேர் வருது அப்படியா பண்ணுவோம். ஸ்ரேயா ஸ்ரீவான், லக்ஷ்மி இல்லாத இருக்கிறது இல்லை, ஸ்ரீவான் அவன் தயை இல்லாத இருக்கிறது இல்லை. லக்ஷ்மி சித்தார்பம் இருந்தா தயை வச்சுக்கிறான், அவ்வளவு பிராட்டி அம்சம் தானே. லோகத்திரியா இல்லையா, லோகத்துக்கு தான் மாதா அப்படின்சாரஹா, அது அப்படியே தயாதேவி உருக்க பெரும்புசாரா வந்து மலையாயிருக்கும். இப்சுசாரஹா சித்திப்புல எது முக்கியம்னா முதல்ல கருப்பு சாப்பிட பசங்கள்லாம், அது ஒரு சித்திப்பு. கல்கட்டு சித்திப்பு கருப்பு வருமா, கருப்பு சித்திப்பு கல்கட்டு வருமா, வராது. கரும்பு தித்திருப்பு, பால் தித்திருப்பு, வெள்ளம் தித்திருப்பு, பழங்கள் தித்திருப்பு, இதெல்லாம் ஒரே மாதிரியா? ஒவ்வொரு தித்திருக்கும் வித்தியாசம் இருக்கு. தயாதேவி எப்படின்னா கரும்பு தித்திருப்பு ரசம் முதல்ல ததா அப்படி யாரும் பிரம்மா கூட சொல்ல முடியாது, சரஸ்வதி சொல்ல முடியாது, சரஸ்வதி வாக்தேவி. இந்த தித்திப்பு எப்படி சரஸ்வதி சொல்றது சொல்ல முடியாது, அவ்வளவு கரும்பு தித்திருப்பு சொல்ல முடியாது, தித்திப்பு அவ்வளவுதான். சரஸ்வதி கூட சொல்ல முடியாது அவங்க, எப்படி தண்டின்ற ஒரு பண்டிதன் சொன்னான். அனுகம்பை நடு நடுங்குவாள் அப்படியே, ஆசிரியர் கஷ்டப்பட்டா நடுங்குவாள். இப்படி பிரபத்தியன் அப்படிப்பட்ட தயாதேவி சேவிக்கிறார். பிரபத்தியன்னு என்ன சேதம் பண்றேன், சேதம் பண்றேன்னா நமஸ்காரம் பண்றேன். நமஸ்காரம் என்ன, வாயா நமஸ்காரம் அது இல்லை, நமஹான் பக்க பக்கமா சொல்ற அனுபவிச்சோம். ஓம் நமோ நாராயணன் அது நமஹா, ஸ்ரீமதே நாராயணம் அது நமஹா, நமஹான பிரபத்தி வரைக்கும் போறோம். இப்படி எவ்வளவோ அப்ப சொல்லிருக்காரு, பக்தி பாவம் குனிஞ்சு அடி பண்ணிடுது, கடிதம் பிடிக்கிற நமாமியகம் மந்திராஜ வத ஸ்தோத்திரம் ருத்ர நழகாக ருத்ர பெருமாள் சேர்க்கிறான் நரசிம்மனை, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு மந்திரம் இருக்கேன், பூன ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம், கிரான்னு ஒரு ஸ்லோகம், இப்படி பத்து ஸ்லோகம் பண்றான். மகாமந்திரத்துடைய புதவியத்தை வச்சே மந்திரராஜ பதஸ்தோத்திரம், பதஸ்தோத்திரப்பற்கையாலே தேசியநகர் சொன்னார். பதஸ்தோத்திரத்தபடி சிவநாயகி பதஸ்தோத்திரம் என்ன சொன்ன தேசிய மந்திரராஜ பதம் வாயால் சொல்லல, பதஸ்தோத்திரப்பற்கையாலே ஸ்தோத்திரம் பெருமாள சொல்றது, பெருமாள ஸ்தோத்திரம் சிவநாயகி பண்றது, அந்தந்த பதங்களா சிவனா பண்றது, அது மந்திரராஜம் சொல்லக்கூடிய அஷ்டாட்சரத்தால வச்சு சொல்ற பண்றது, உக்ர விஷ்ணு மந்திராஜத்தாரை தோற்ற பண்றது, இப்படி பண்ணான் ருத்ரன். பதஸ்தோத்திர பிரக்கிரியாலே சமர்ப்பணம் பிரக்கிரியாலே நமஹா நமஹா சொன்னான், ஒவ்வொரு பதத்திலையும் ஸ்லோகத்திலையும் நமஹான என்ன சொன்னான், ருத்ரன் சரணாகி பண்றான். நமஸ்காராத்மகம் எஸ்மை, இந்த நமசப்தம் சமர்ப்பணவர்களுக்கு சங்கதம் அப்படின்னு தேசியம் சாதிச்சுக்காரு. அப்ப நமஹான நமஹான என்ன, நமாம்யம் முடிக்கிறான் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும், நமஸ்காராத்மகம் எஸ்மை விதாய ஆத்ம நிவேதனம் அவனே சொல்றான், நமஸ்காரம் வாயால் சொல்றேன், நமஹான என்ன வாயால் சொல்ற மட்டுமா, விதாய ஆத்ம நிவேதனம் நம்ம ஆத்மாவை சமர்ப்பிக்கிற வரைக்கும் சொல்லக்கூடியது, தெக்க துக்க அகிலான் புண்ணிய பாபங்கள் போன துக்கங்கள்லாம் போக்கிடும், நமஹான் சரணாகிடுகிறாரே காமார் அஷ்டதேதம் எம்பதுமான அனுபவிக்கிறான். அப்படிப்பட்டவனை நமாமியம் நமஹா, இது பதப்பிரிக்கையை தேடி சொல்வார். வேங்கடம் மெய்மேல் வினைமுற்றும் தாங்கள் தங்களுக்கு தள்ளது வேலை வார் வேங்கட துறைவாக்கு நம என்ன கிடைக்கும் அது சுபந்தாக இருக்கே, இதுதான் தமிழ் சொல்ல கூட நமகாபாரதம் விடல போற்றி சொல்லல. வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும், வேங்கடத்துக்கு ஆழ்வார் வந்து சொல்ற வினைமுற்றவும், வினை புண்ணியம் பாபங்கள் சேர்ந்தே போத ஒழிடுவேன், வேல் கட்டங்கள் புண்ணிய பாபங்கள் தாங்கள் தங்களுக்கு நல்லதவே செய்வார், பெருமாள் பக்தி உறுதி செய்வார், பெருமாள் சரணாதி பண்றான். வேங்கடத்தை எப்படி பண்ணுவான், வேங்கடத் துறைவார்க்கு நம வேங்கரன் ஒரு துறையில் இருந்திருக்கான், எதையோ நனி புஷ்கரணி குளக்கரையில் இருந்திருக்கான், ஒரு துறையில் குளங்கண்ணன் துறை இருக்கும், வேங்கரன் புஷ்கரணியில் இருக்க சுவாமி புஷ்கரணி துறையில் இருக்கான், வேங்கட துறை வாழ்க்கை நமையெல்லாம் கடவுளினர் நமகான சொல்லி சரணாதி பண்ணு நமகான வெறும் வேடு இல்லை சரணாதி பண்ணித்தம் மூலமந்தத்தில் வந்து துவயத்தில் வந்து அவ்வளவு அர்த்தம் உண்டு. நமஸ்ரத்தவந்தே கர்ணதாம் யாந்தி மந்திராக சுவாத்மசோப்பணி மூலமந்திராதிகளுக்கு தேசியம் இருந்தது. ஆழ்வார் சொன்னார் நம என்னதான் கடமை அது சுமந்தாக இருக்கேன், அது ரசம் தெரிஞ்சாதானே நமகா தன்ன விடுவியா பெருமாளை, அது சுமந்துட்டியாதான் பெருமாளுக்கு அந்த பெருமாள் ஏற்ற அனுபவம் பரப்பை ரெண்டு அர்த்தம் உண்டு. நமஸ்ரத்த சமன்விதாக நமஸ்ரத்தோடு சொல்லணும், நாராயணா சொன்னா போறாரு நமோ நாராயணா வெண்ணு பெரியாழ்வார் பல்லாண்ட சொல்றது நமோ நாராயணா வெண்ணு நமோ நாராயணா வெண்ணு அவள் சர்வே கரணதாம் யாந்தி சொன்ன உடனே நான் உடம்பு இருக்க அத்தனை இந்திரியங்களும் பெருமாண்ட போய் சேர்த்து மந்திராக சுவாத்ம சமர்ப்பணின் சாத்ம சமர்ப்பணம் போது சொல்லக்கூடிய இந்த நமகாவும் எங்க கிழமை இவள் அழகாக இந்த உபோதாத இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டேன் பிரபத்தி அருணகிரி ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். பிரபத்தி அருணகிரி இந்த ஸ்லோகத்தை அனுபவிச்சுட்டு நாளைக்கு ரெண்டாவது ஸ்லோகத்தை அறிவிக்கணும். எல்லாருக்கும் கிருதிக்கு தெரிவிச்சுக்கிறேன். சத்தியா கேட்கறதும் சீனிவாசனுடைய ஒரு பாக்கியம் ஒரு ஆங்கிரம் எல்லாரும் தயாதேவங்க கிடைக்கணும் பிரார்த்தித்து உபநேரத்தை முடிக்கிறேன். கவிதா கேசும் மாய கல்யாணம் எங்க வேதாதி வேதாந்த பிரவீரமாக